உறுதி வேண்டும். பல இலக்குகள் நமக்கு இருக்குது, பல எல்லைகள் நமக்கு இருக்குது, சென்றடைய வேண்டிய தூரம் இது அப்படிங்கிற பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நாம் வேண்டி விரும்பி இதெல்லாம் தேர்ந்தெடுத்தோமா அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு விவரம் தெரியாது. இல்லை யாரோ சொன்னாங்க, எல்லாரும் போகிற இடம் இது தான், நீயும் போயேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பெரிய பெரிய வெற்றியடைந்த நபர்கள் அப்படின்னு போய் கேட்டிருந்தீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னா, அவங்கெல்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், யார் இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் விடாப்பிடியாக நான் அதை பிடிச்சு நின்று என் உள்மனது சொன்னது இதை நீ கண்டிப்பாக முயற்சி பண்ணிப்பார், இதுதான் உன்னுடைய இடம், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், நீ செய்ய வேண்டிய வேலை இதுதான், என் உள்மனது சொன்னது சொன்னபடி கேட்டேன். சில இன்னொரு ரகமான ஆட்களும் இருக்காங்க, எல்லாரும் போகிறாங்கன்னு போவோம், சரி இந்த இலக்கை சென்று அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க இந்த பொருளுக்காக ஆசைப்படுறீங்க, சரி இது கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. பல குழந்தைங்க நான் படித்து மேலே வந்து இந்த நபராக ஆக போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகான பதில் சொல்லுவாங்க, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டேன். சரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னா பதில் இருக்காது. ஏதோ நம்ம கற்பனை நம்ம கனவெல்லாம் ஒரு தூரம் ஓடினதுக்கப்புறம் நின்றுடும். அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது. அந்த இடம் வரும்போது தான் மனச்சோர்வு, போர்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அங்கே தான் வருது. ஏன்னா அதையும் தாண்டி இந்த பொருளுக்கு ஆசைப்படுறேன்னு, இது என் கைவசம் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கு ஆசைப்படுறேன்னு, இந்த இடத்த நான் சென்றடைஞ்சிட்டா அடுத்தது என்ன பண்ணுவேன், நம்மளுடைய கற்பனை அதுக்கு மேலே நம்ம கொண்டு போனதே கிடையாது. ஏதோ அந்த இடம் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போயிட்ட மாதிரி சுபம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி முடியறதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க சாலைகளில் வந்து இருக்கக்கூடிய நாய்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வழியாக போகக்கூடிய வண்டிகளெல்லாம் துரத்தும். ஒரு நபர் அவர் வளர்க்கக்கூடிய நாய்க்கும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. என்ன, வீட்டினுடைய கேட் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாயில் கதவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்துக்கும். தெருவில் போகக்கூடிய எல்லா வாகனங்களையும் அது எவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போதே இதுக்கு மோப்ப சக்தியும் இருக்குது, கண் பார்வையும் இருக்குது, கூர்ந்து கவனிச்சிடும். கவனிச்சுட்டு வரக்கூடிய வண்டி இவ்வளோ தூரம் பக்கத்தில் வர வர அவ்வளோவே தான், அதை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்கும், துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கும். துரத்திட்டு ஓடுறதுன்னா சாதாரணமான துரத்தல் கிடையாது, ஓடுற ஓட்டத்தில் அந்த வண்டியும் தாண்டி முன்னால் போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு. இது ஏதோ ஒரு வண்டியை ரெண்டு வண்டியை துரத்திட்டு போய் கொலைச்சிட்டு போச்சு அப்படின்னா தேவையில்லை, இல்லை இதுவே தான் வேலை. காலையில் வந்து எழுந்திரிச்சு சாப்பிட்டு அது ஒரு நாய்க்கு என்னெல்லாம் இவங்க கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாரோடையும் விளையாடியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய தினமாக இருக்கும்னா வீட்டில் வாசலில் வந்து உட்கார வேண்டியது, போக வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் ஒரு வாகனம் விடாமல் பாரபட்சம் இல்லாமல் துரத்து துரத்து துரத்துன்னு துரத்தி அது முன்னால் போய் நிற்கிற அளவுக்கு ஓடி நிற்கும். அப்புறம் அந்த வண்டி போனதுக்கப்புறம் அடுத்த வண்டிக்கு தயாராகிடும். இப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த நாயினுடைய உரிமையாளர் இது படுற பாட்டை பார்த்து தனக்குள்ளே மெதுவாக சிரிச்சுப்பார். பக்கத்து வீட்டுக்காரரும் இதையே பார்க்குறாரு, இன்றைக்கி இது நிறுத்தும் நாளைக்கு இது நிறுத்தும்னு பார்த்தா நிறுத்தலை. குட்டியாக இருக்கும்போது தான் இந்த பழக்கமான இல்லை, 3 வயசு 4 வயசெல்லாம் தாண்டியாச்சு, இது இந்த மாதிரி படபடப்பெல்லாம் நிறுத்துகிற வயசாச்சு, ஆனாலும் ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு நாள் பொறுக்க முடியாமல் இந்த பக்கத்து வீட்டுக்காரரு இந்த நாயினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்குறாரு, என்றைக்காவது இதை துரத்திட்டு ஓடுற காரை இது பிடிச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த நாயுடைய உரிமையாளர் சிரிச்சுட்டு சொல்கிறாரு, சீச்சி அப்படிப்பட்ட கவலையே எனக்கு கிடையாது, என்னுடைய கவலையெல்லாம் இது துரத்திட்டு ஓடி ஒரு நாளைக்கு இந்த காரை பிடிச்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கிறதான். வாட் வில் இட் டூ நெக்ஸ்ட் இஃப் இட் கெட்ஸ் அ கார். கைவசம் அந்த எந்த காரை துரத்திட்டு போதோ இல்லை எந்த வண்டியை துரத்திட்டு போதோ துரத்திட்டு போய் அதை நிறுத்தினதுக்கப்புறம் அடுத்தது இது என்ன பண்ணுங்கிறது தான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது, ஏன் துரத்துறோம்னு கூட இதுக்கு தெரியல. இந்த கதையிலிருந்து நம்ம திரும்பி நம்ம வாழ்க்கைக்கு வரலாம். பெரும்பாலும் யாரோ ஒரு விரல நீட்ட இந்த வழியாக போனால் இந்த இடத்துக்கு போய் சேருவீங்க அப்படின்னு சொல்ல போக எல்லாரும் ஓடுறோம். இட்ஸ் அ ரேட் ரேஸ்னு வேற சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஓடணும்னு தெரியும், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது, ஓடாட்டா என்ன ஆகும்னு தெரியாது, ஓடுறவங்கெல்லாம் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டத்தில் நம்ம இருக்கணும் அவ்வளவே தான், ஓடாமல் ஒதுங்கி நிற்க நமக்கு உரிமை கிடையாது, இல்லை உனக்கு பிடிக்குதான்னு கேட்கக்கூட ஆட்கள் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை அனுப்பும் பொழுது பக்கத்தில் இருக்க குழந்தை எவ்வளோ மார்க் வாங்குது, அந்த குழந்தை எவ்வளோ மார்க் வாங்குது, அவங்க அம்மா அப்பா இந்த குழந்தையை மருத்துவராக படிக்க ஆசைப்படுறாங்க, இவங்க பொறியியல் வல்லுநராகணும்னு ஆசை வைக்கிறாங்க, வக்கீலாகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆசிரியராகணும் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் ஆசைப்படுற இந்த தொடர் ஓட்டத்துக்குள்ளே குழந்தைங்களையும் இறக்கி விட்டுறோமா? இறக்கி விடும்போது இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், என்ன, ஓடணும். ஓடலைன்னா நாம் அவங்கள ஓட்டுவோம். இந்த வேகமான ஓட்டத்தில் இந்த துரத்திட்டு போகக்கூடிய இந்த நாய் மாதிரி தான், என்னை கடந்து போகக்கூடிய வாகனத்தை நான் துரத்தணும்னு எனக்கு தெரியும், அதை பார்த்து கொலைக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அது என் கைவசம் கிடச்சா அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எல்லாம் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஓட்டத்தில் இருக்காங்க குழந்தைங்க. வேலைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் அது மேலே இருக்கக்கூடிய மோகம் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இந்த வேலைக்கு வந்து அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே என்ன சம்பாதிப்போம் என்ன பண்ண போகிறோம்லாம் தெரியும். ஆனால் வேலை அப்படி அல்லவே, மூன்றாவது மாதம், நான்காவது மாதம், ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடம் ஆகும்போது மெழுகுவத்தி எரிஞ்சு உருகி உருகி உருகி தந்த உருக்கத்திலேயே அடுத்தவனுக்கு ஒளி கொடுக்கும்போது தான் இழந்து போகிற மாதிரி, இந்த சம்பளம், இந்த வாழ்க்கை, இதை துரத்தின அந்த ஓட்டத்தினுடைய மோகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது தி கெட் பேர்ன்ட் அவுட். இதை நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். இப்போ செய்யக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை தூக்கி நீங்கள் நகரும் பொழுது, இதுதான் நான் வாழப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான அழகான கனவுகளை கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு முயற்சின்னு இருங்க. ஒற்றை கனவோடு நிறுத்தாமல் ஒரு அஞ்சாறு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமான்னு. அதுக்கு அடுத்தது அழகாக ஒரு ஒத்திகை பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, நதி வழிபடும் புனை போல அங்கே விதி வழிபடும் வாழ்க்கை. நதியில் போகக்கூடிய அந்த சின்ன ஓடம் மாதிரியோ அல்லது ஒரு துண்டு மரம் மாதிரியோ அது எங்கே போகுதோ அங்கெல்லாம் போவோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருந்தது. அது ரொம்ப அழகான தத்துவத்தமாக நம்ம பார்க்கும்போது அந்த வாழ்க்கை அழகாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இலக்கில்லாமல் போகக்கூடிய நபர்களாக எதிர்காலம் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா செய்யக்கூடியது இதுதான். இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த இடத்துக்கு போனால் அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்பட்றாங்க. சரி, ஆனால் அது முடிவு அல்லவே, அதுதானே தொடக்கம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வியை மறக்காமல் கேளுங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லி ஆசைப்படும் போது, ஆனால் அடுத்தது என்ன பண்ணுவேன், நான் ஒரு விமானம் ஓட்டக்கூடிய பைலட் ஆகணும். சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கப்புறமும் நீ படித்து ஆசைப்பட்ட இடத்த வந்து அடைஞ்சதுக்கப்புறம் தான் தக்க வைத்து கொள்வதில் தான் உன்னுடைய எல்லா திறமையும் இருக்குது, அதை மீண்டும் மீண்டும் நேசிக்கிறதுல தான் எல்லா திறமையும் இருக்குது. அன்றாடம் அதே வேலையை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதும் அலுப்படையாமல் சோர்வடையாமல் சலிப்படையாமல் அந்த வேலையை செய்கிறதுல தான் உன்னுடைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுக்காத வரைக்கும் குழந்தைங்க ஒரு இடத்துக்கு வந்து நின்று 10 நாளைக்குள்ளே அந்த இடம் அவங்களுக்கு சோர்வாயிடும் அப்படின்னா அவங்க திறமை வெளியில் வராது. எது மாதிரி, எதையோ உன துரத்திட்டு ஓடணும்னு தெரியக்கூடிய அந்த நாய் மாதிரி, துரத்தி முடிச்சு அது கைவசம் வந்தால் என்ன பண்ணணும் தெரியாமல் அது திகைச்சு போகிற மாதிரியே தான். நம்ம குழந்தைங்க அடைய வேண்டிய எல்லைகளை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் திகைச்சு நிற்காமல் அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற கேள்விகளையும் ஒவ்வொரு குறிக்கோளை கொடுக்கும்பொழுது கூட கூடவே கொடுங்க. தெளிவான பக்குவமான பார்வை கிடைக்கும் பட்சத்தில் குழந்தைங்க போய் நிற்கிற இடத்துல நின்னதுக்கப்புறம் அடுத்து செயற்கரிய செய்யக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.